எனக்கு பாவங்கள்லாம் திரும்பி விடுறேன், ஐசியில் இருக்கும் சுகங்கள்லாம் அழிஞ்சுறேன், வீணா போகிறதுல இந்த அஞ்சலி அவரை ஒழிக்கும். இந்த ஒரே சோகத்தை போட்டு ஒரு சிலவகசியமான செய்திகள் அஞ்சலி வைக்கவும் சிலவகசியம் அஞ்சலியில் அவ்வளோ வைகோ கை ஒப்புதல் அம் ஜலயதி மகான பகவான் விஷ்ணு அவன் அப்படியே இறக்கப்பட வச்சிருக்கு ஜலயதி, அதனால அஞ்சலின் பேரு. அதே மாதிரி பிராட்டி இல்லாத இருக்குமா, ரொம்ப அதிகம் பிராட்டி கண்டு காரணிக தான் கருணை பார்த்து அவசரப்படுறேன்னு நினைச்சு நம்ம அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அது கருணை இல்லை, அது எப்படி நிவர்த்திப்படலாம், அதுதான் கருணைங்கிற அர்த்தம். அதே மாதிரி ஆதித்த வாசரத்துவம் அண்டையோட ஒரு வாசல்ல குணம் அக்ஷரம் தான் கண்ணுகுட்டி, அன்பேந்து கண்டே போவாரு அப்படின்னு பெரிய வாச்சாம இல்லை, எத்தனையோ குட்டி போட்டிருக்கோம் கண்ணு போட்டிருக்கோம் பெருமாள், ஏழாவது கணவர் எட்டாவது கிட்ட நெருங்க முடியுமா, பிறந்த உடனே ஹம் ஹம்னோ யாரு கிட்ட வராதுங்க அப்படி காப்பாற்றணும், அது வாத்சல்யம். வாசல செய்த பிழைகள் எல்லாம் மன்னிக்கிறது அதான் மன்னிக்கிறது ரொம்ப விசேஷமானது. யுதாஞ்சலி அஞ்சலின்னா என்ன அர்த்தம், ரெண்டையும் சேர்ந்து அழகாக கூப்பிடுறது யுதாஞ்சலி லட்சுமி சொன்ன அப்படி போய் கூப்பிடும். அவசரத்துல ஒத்தகையெல்லாம் கொடுத்துதான் போனா தப்பு வந்து சொல்லிட்டாரு, ஒத்தகையை கூப்பிடுற கையை வைத்துனார் போட்டார். புருஷோத்தமம் பெருமாள் ஒத்தகையா கூப்பிடுனா தாய என்ன தண்டனை கலட்சியா, ஆனால் அஞ்சலி பெரிய முத்திரையில அஞ்சலின்னு எத்தனையோ முத்திரைகள் உண்டு, ஆசுவான முத்திரை தண்ட முத்திரை எவ்வளவு ஒன்று முத்திரை இருக்கு, அப்ப அஞ்சலின்னு ஒரு முத்திரை உண்டு பரமாமுத்திரா பரமா ரொம்ப உயர்ந்த முத்திரை அது அஞ்சலி சத்தியம் பண்ணிட்டார் திரு தேடுறேன் சொன்னோம் மல்லார வந்துட்டு புளிய போய் கொண்டு வந்தான் கோபமா வருது ராமனுக்கு கோபமே வராது அவருக்கு வருது, இருக்கானேவன் சபதத்தை மீறுகிறானே காலையில் இறங்க மாட்டேன் லக்ஷ்மண கூட்டார் என்னடா அப்படிதான் போய் என்ன மறந்துட்டு வர கேட்கணுமா பாம்பு மாதிரி சீர்றவர் அப்படியே லக்ஷ்மண ராமடி விதத்தையே பொறுக்கமா என்ன பண்றது, பாதி போன பாதி உனக்கோசம் அந்த ரோடு பிராட்வே சண்பதி பந்தாகா அதே ரோடு ஒன்று 60 எத்தனை ஆகும் அப்படி கேட்டார். வாசல்ல இருக்கிற ராமடி வாசல் எடுத்துட்டு போய் லக்ஷ்மணன் அனுமார் நெடு நெடுங்க ஐயோ அம்மா வந்து வாசல்ல என்ன படுறது என்ன படுறதுன்னு அனுமார் அனுமார் சொல்ற வழியே கிடையாது கோபத்தை தனியா என்ன பண்ண முடியல, நீ அஞ்சலியோட போய் நின்றாதான் அஞ்சலி அன்பரையும் அஞ்சலியும் பத்தோ அப்படி அஞ்சலி பத்த அங்க அனுமான் சொன்னீடு திறனாகியும் போது வெவ்வேறு திறனாய்வுகள் நிற்கிறான் இந்த வானர்கள் மூலம் சொல்லி நினைப்பார் நான் வெவ்வேறு வந்திருக்கேன் வந்து சொல்லும் போது கருணாகரன் சொல்ற பெருமாள் பார்க்க எல்லாரும் ஐடியா கேட்கலாம் ஆலோசனை பண்ணி செய்யக்கூடாது, என்ன கேட்டியா நாடி சொல்லும் அப்படிதான் நடக்கிறது லோகத்துல எல்லா குழந்தையும் கூட்டார் ஹனுமான் அங்கிதன் ஜாம்பவான் நீலன் எல்லாம் இருக்கான் சுபீரனாடி பண்ண அவன் ஏத்துக்கலாமா பெரிய வணிகமன் சுபீர முதல்ல ஏத்துக்கிறான் பெரிய ஒரு ஆர்குமெண்ட் ஒவ்வொருதான் கேட்கல ஜாம்பவான் ஒவ்வொருத்தரும் கேட்டு சொல்றாரு பகையினர் கேட்கக்கூடாது நம்ப கூடாது என்னதான் ராட்சசன் இப்படிதான் சொல்லி அவர் எப்படி ஏத்துக்கிறது ராமனுடைய தம்பி பண்ணதே சொல்றான் தோஷம் உண்டு வாங்க அவன் கேட்கக்கூடாது அனுபவன் பாத்திரம் நல்லவன் எல்லாம் முடிச்சுட்டா நீங்க எல்லாம் சொன்னதா சரி, எனக்கு ஒரு முன்னாள் மனசுல ஒரு விருதம் இருக்கு, விரதம் இருக்கு. சரணாதி பண்ணா சேர்த்துதான் சேர்த்துப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் அவன் எவ்வளவு குற்றமுள்ளவனா இருந்தாலும் சதாம ரீதம் சரணாதி பண்ண வர விட்டுட்டா பெரியவரான வைவா ஏற்றுக்க மாட்டான். அப்படி ஒரு கண்டூர் கண்டு உபன்யாசம் சொல்றேன். கண்டூர் ஒரு ரிஷி, கண்டூர் பிள்ளை புறா கவி சொல்ற புறா தன்னுடைய பச்சை மேற்கொள்ள வச்சு திருச்சிரு வேதனைக்கு ஆகாரம் பண்ணி தானம் விழுந்து புரியா காப்பாற்றிட்டு சரணாதி லட்சம் பண்ணி புறாவே கேட்டீங்கன்னா நம்ம மாதிரி மனுஷா ராஜாக்கள் காப்பாற்ற முடியுமா? நீங்க சொல்றதா தள்ளப்பட்டது எனக்கு வழி உண்டு. குற்றம் உள்ளவனா இருந்தாலும் விவீசன் சேர்த்துக்கதான் சேர்த்துக்குவேன். வள்ளுவர் எழுதுகிறார் எப்படி சேர்த்துக்கலாம் திருப்பவர் சொன்னார். என்ன குணங்களுக்கு அப்படின்னுட்ட கடைசியா பாக்குறோம். குற்றம் நாடி என்ன தோஷங்கள்லாம் இருக்கு அவங்ககிட்ட, எது மரியாதை அப்படி பார்த்து பாருங்க. விஜயநாடி மிக்க அதே மாதிரி யோகியா புரிக்கா யோகியா இல்லாட்டி கொடுக்காங்க. ரங்கநாயகியா அச்சையில வந்து ரங்கநாதன் பக்கத்துல அப்போ அச்சாவதார விஷயம் மயாபி உத்தேசா ஒரு பிரமாணம். அத்தியாவதார விஷயத்தினாலே குணங்கள்லாம் ஆசிரியருடைய நல்ல குணமோ கெட்ட குணமோ இதெல்லாம் பாரதம் கல்யாணம் வந்து பார்த்துட்டு அப்படி ஆச்சரியம் பண்றால் வருஷ சந்தைகளை பிரமாணத்துக்கு அத்தியாவதார விஷயம் இல்லை. அதனாலே ஆசிரியர் வரக்கூடாது. அஞ்சலி ஒரு முக்கியமானது. அஸ்திக்க விஷதி பல அனுபந்தினி உத்தவன் போட்டவன போடுறது பாப்பி ஆயிரம் ஆயிரம் எல்லாத்தையும் ஆயிரத்துக்கு வர விஷம் தோல்வி வர எனக்கு ஒழிக்க ஒண்ணு அப்பிரமதி வருது கை போறோம்ங்க கால்களில் விரல்கள் முத்துகள் தலை இந்த அஞ்சு கையில பார்த்து பூமியில படணும். பட்டா போறாரு கை கூப்பிடும் பரவனை கண்ணனை ஆழிப்பிரான் தந்தை தோழுவோர் அன்புரை தூமன்மனம் எம்மனம் தம்மை தாழும் தரக்கெல்லும் கோப்பிய பணியுமவர்கள் கூப்பிமையவர்கள் நாடும் திறப்படை தோறும் எம்மையாளுடையாகவே பாகவதன் பெருமாள் சேவிக்கிற பாகவதன் அவரெல்லாம் எங்களுக்கு நாகம் தலைவர் அவர்தான் எப்படிப்பட்டவர் யார் சேர்க்கிறவர் ஆளும் பரமனை ஈஸ்வரன் ஆளுறாம் அந்த ஈஸ்வரன் பேரு ஈஸ்வரா சர்வேஸ்வரா சர்வேஸ்வரேஸ்வரா எப்படிப்பட்ட ஈஸ்வரன் தான் எந்த ஆளக்கூடிய பெரிய ஈஸ்வரன் ஆளும் பரமனை கண்டனை அவன் தான் கிருஷ்ணா பேசிருக்கான் வராது வரலுக்கு அவன் தான் கிருஷ்ணன் பேரு பகவானுக்கு கிருஷ்ணன் ஒரு பேரு ஆளும் பரமனை கண்ணனை அவன் தான் பேருட தேவதா இருக்கிறான் ஆதித்திரான் ஆதித்திரான் நம்மாழ்வாரத்து பெருமாளுக்கும் ஆதிப்பிரான் பேரு அவரையும் சுவரிசாமி அது வைகுண்ட பெருமாள் ஆதிப்பிரான் தன்னை ஆளும் பரமனை கண்ணனை ஆதித்திரான் தன்னை என்ன சேவை ஆதிக்கிறான் தோதுமோ நான்கோடை எத்தையோ கை சொன்னமே நிறைய அவரை குறித்து எப்போ நாலையோ ரொம்ப அடிக்கடி ரூபம் சங்கர நான்முறை தூமணிவண்ணனை அவனை அன்றவாளுக்கு மணி மாறிவன் ஒரு ரத்தன மணின்னா சொந்த மணிதான் கோரிக்கையில விளைபடும் ஒரு சட்டகர் கொள்ளையோ ஒரு உத்திரிட்டு குடிச்சு போயிட தெரியாது அவ்வளவு சுலபம் பெருமாளும் அப்படி கை கொண்டுள்ளோம் தூமணிவண்ணனை அவரது சௌலரியம் வாத்சல்யம் சௌசீரியம் இப்படி அவன் அவர் எதே சமயத்து எம்மான் தன்னை பெரிய பெருமாள் அவனை எப்படி சேர்க்கிறவரெல்லாம் பாகவதார் காரும் கரக்கையும் கூப்பி கால்கள் ரெண்டு பூமியில் பட்டு சேவருமே ஐயப்போல் தாழ்ந்து தாழ சேர்க்கிற போது கொஞ்சம் நீட்டி அதுவும் கூப்பிட மாதிரி இருக்கும் காரும் கரக்கையும் கூப்பி அஷ்டாங்க பிரணாமம் பல விதத்துல இதையும் சேர்க்கலாம் கடற்கை அகலமான கையை கூப்பிடும் காவி கூப்பிடும் காதை கூப்பிடற மாதிரி வச்சுக்கலாம் பத்திரிகை எழுதும் ஸ்ரீமத் ஜெயராங்க பிடித்தாபனாச்சாரி இதெல்லாம் தென்னே மலரும் திருவடி தாமணி எழுதி காலம் தடை கையும் கூப்பி அடியேன் விண்ணப்பம் இப்படி எழுத பல உபயோகிவே சாசன் உபயோகி பத்திரிகை முடிச்சுக்கிறோம் ஒரு பேரா போகும் படையாதுல அடியேன் செய்யும் விண்ணப்பம் சொல்வதையும் கோப்பி இந்த பாகவதால் காலும் தடக்கையும் கோப்பி செய்கிறான் பணியும் அவர்கள் இப்படிதான் பக்தி அவாறு சேவிக்கிறோம் இப்படி சேவிக்கிற பாகவதால நாளும் திறந்தோர் சேவிக்கிறோம் திறந்தோர் மட்டும் இல்லை நமக்கு ஜென்மம் கிடையாது மோட்சம் போயிடலாம் அப்படி ஏதோ ஒரு பிராரம்பகாரத்து ஜென்மம் இருந்தாலும் பிழைதோறும் ஏழை பிறப்பும் எந்த பிறப்பு வந்தாலும் அவள்தான் எங்களுக்கு நாதர்கள் கைகூப்பான் கலாவன் கையாறி கூப்பி அப்படி சொல்லலையோ அப்படியா நமஸ்கார வைக்கி அந்த அஞ்சலியும் அந்த அஞ்சலி செலுத்த பெருமான போவான் வரைக்கும் போறேன் அப்படி என்ன பண்ண அப்படிப்பட்ட அழகான ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் முடிவான அர்த்தம் என்ன சீதை பிராட்டி குழு விளையாட்டு தான் அந்த அத்தனையோ பிராட்டி அவதாரம் எடுத்து அசுதார காப்பாற்றலாம் பெருமாள் காப்பாற்ற இல்லையோ அப்படியே வந்த உடனே பரவதம் யூகம் விபவம் அந்தரியாமி அச்சை அஞ்சு நிலையில் வரும்போது பெருமாளோட அப்பப்போ கூட கூட வருவேன் அச்சை விபவன் அங்கங்கே கோவில் இருக்கான் நம்மளும் கூட இருக்கும் எப்படி லட்சத்தம் ராஷ்டிரவீர லட்சித்தாரு எப்படி லட்சித்தாரு இப்படி அவ லட்சித்த மாதிரி அச்சையில லட்சிக்கணும் அது ரிஹர்சல் ஆகுது ஒத்திகை அது அவதாரம் அப்படி சொல்லி சோகத்தாக முடிக்க ஒருவேதம் அதிசாயிதம் அத்த மாதகான் ஸ்ரீரங்கதாம்னி எழுத அந்நருதாரி சீதாவதார முகம் ஏறது அவர் ஐம்பத்தெட்டு சுதார பாவத்தை இன்னும் அதிகமாக வைக்கிறார். தேவியை பிடிச்ச சோழமே பிரகதத்தை சொல்ற பிராட்டி அவ்வளவு கருணை உள்ளவர். அதுவே அழகான சோழம் ஐம்பத்தெட்டாவது சோழம். ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தின் தரமும் பதமும் அஞ்சலி பதமும் வரத்தை இருக்கே கைகூப்பிட்டான் பண்ண கைகோப்பிலோகிகம் கைவல்யம் பகவந்த மந்திரோயம் சாதிஸ்வதி அஞ்சலி எட்டவா சாதிக்கிறமே பிறகு தெரிஞ்சுட்டாங்க கைகூப்பிட்டாங்க இந்த பக்தன் இந்த லோகத்துக்கு சமுத்திரம் தரலாமா கைவல்யம் பகவந்தன் பெருமாளே கொடுக்கலாமா அப்படின்னு தாமரைக்கண்ணனுடைய ஒரு மனைவி யாரு கிழக்கி அரவிந்தலோதனம் இவள் கிழக்கன் பார்வை இல்லைன்னா இந்த சம்சாரம் இதுல இருக்கக்கூடிய அனுபவம் கைவற்ற ஜீவாத்மாபம் பெருமான வைஷ்ணவா அச்சார மோட்சம் போறதுக்கு அது வருவான். இதெல்லாம் வரவே வர திருவாட்டுடைய அனுபவம் இல்லைன்னா எதுவும் வராது. சார் வந்தார் சொன்னார் அது அங்கங்க பிராட்டி பழக்கம் உண்டு பாட்டி பெருமானால் எல்லாம் உண்டு அவங்க சுற்றிட்டாங்கல்ல சிஸ்டி அவனுக்கு ஒரு பெருந்திருமித்தான் பிராட்டி குடிக்கிறார் பெருமாள் பைவண்டமே பண்றேன் திவ்ய தம்பதிகள் ஆரம்பத்திலிருந்து அப்படி சம்மதா பெரியிருந்தார்கள் வைகுந்தம் முதல் படம் வைகும் தம் செய்தோம் வைகுந்தம் தம் சென்றும் மற்றோ நீயவர்க்கு வைகுந்தம் என்றும் பெருமாளே ஒன்று செய்ய ஒன்று சொல்ற உன பார்த்து நாத்த மூலமாகவும் கோயில மூலமாகவும் அனுபவமாக தெரிஞ்சுட்டேன். நீ காத்திருக்கிறீங்க என்ன செய்யலாம் செய்யலாம் காத்திருக்கேன் ஆழ்வார் பெருமாள் சொல்ற தென்ஜெய்வன் காத்திரியா தெரிஞ்சு போச்சு மென் புகழில் வைகும் தன் சிந்தையிலும் உங்களுடைய புகழ்த்த கீர்த்திகள் கல்யாண குழந்தை அதை காரணம் என்ன பண்றா, இதெல்லாம் நினைச்சா கொடுக்கலாம், இதே கொடுக்கலையா, அவன் ஏறி கிளாஸ் பண்ணதான் இல்லை என்ன சொல்றான் சிறுவாடு தாமரையிலே என் அடியார் அதிசெய்யார் நம்ம செய்த விசு போட்டு சொல்றது, அவன் நல்லவனா தெரியவன் செய்தாரே என்று செய்தார் என்பது போலும் ஒருத்தருடைய போட்டி போட்டு எல்லாம் வச்சுக்கா போகணும். ஏன்னா ஐஸ்வர்யெல்லாம் போகிறான், திருமண பிரியாட்டி பிரியாட்டிகளுக்கு ஒரு சக்தி உள்ளவர், பரபிரமும் அவர்தான், திருவர் இருந்தான். அதனால சில திட்டங்கள்ல பிரியாட்டிகள் உள்ளதான் இருக்கா, சிவாட்சிதான் பண்றா, எல்லாம் பெருமாள் தான் எல்லா இடத்துக்கும் சவுண்ட் கொடுத்தாலும் சொல்றாங்க, அபரசித்தம் தெளிவா போகாது. ஆக வகையால வந்தா அப்படியே கிராமங்கள் பிராட்சி உதவி பறக்க சொன்னான் வேதம் அவர்தான் சீர்தூக்கம் சூழ்நோக்கம். அது பிராட்சிக்கு ஒரு மிருகத்தை குறைச்சி செய்யப்பட்டு சொன்னாலே அது ரெண்டாம் ஏற்கப்படவில்லை. அதான் அலுவலிவாங்க தீவிர எல்லோரும் சீர் போட்ட அப்ப நம்மளும் அலுவலகம் எங்கேயாவது திருமாவை விடுறா திடீர் பெருமாளை கோத்து விடுறாரு திவ்ய தம்பதியினை இவருக்கு விடவா அவர் கோத்துவர் எத்தனை அறிவுறுத்தோம் அதையாரேதோம் அவங்க மனசாக நினைக்க முடியாத பெறக்கூடியவா அப்படி வேதங்களை சொல்லி போச்சு. நான் எப்படி அந்த மகிமையை சொல்லுவேன், அதனால வகத்திலே உனக்கு கருணை நான் எப்படி வகிப்பேன் அப்படி சொல்லக்கூடியவேன். காப்பாற்று நமகான்னு சொன்னாலே போடுவேன், நமகான் ரெண்டு பேர் எத்தனை கிரகத்துல அட்டாட்சி ஆகியாவது கொற்ற ரத்தத்தை அனுபவிச்சமா போ நமகான் நமோனா சிவத்தே நாராயண நமகான் அறிய வரக்கூடிய வயசுல எவ்வளவு அர்த்தங்கள் எத்தனை விதமான அர்த்தங்கள் அதுவார் சொன்னாரே வேங்கட துறைவாளருக்கு நம என்னதான் கடமை. வேங்கட பெருமாளை திருவேங்கட அனுபவிக்கிற நமாழ்வார் நம்ம வேற ஒன்றும் வேண்டாம், நமஹா சரணாகி அதுதான் அஞ்சலி, நம என்னதான் கடமை அதான் கடமை, அப்பதான் நீ நோக்கம் போக முடியும். சுகம் நாளே பகவான் சிவபெருமா பயிற்சி மாமையும் நம்ம பண்ண வேண்டிய சொல்லிட்டார் கடமைன்னு நம்ம என்னதான் கடமை சரணம் கொள்க கடமையு சுமந்தாகத்திலே பெருமாள் உபச்சாரம் பண்ணு அப்படி சுமந்து சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு பெருமாள் நீ உபச்சாரம் பண்ணும் தீர்த்தம் கொண்டு வரணும் பெருமாள் திருவிஞர் கொண்டு வரணும் அல்ல அழகான புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அத்திய பாத்தியங்கள் எல்லாம் சொல்லணும் கற்போராதிகள்லாம் வரணும் தூபம் சமர்ப்பிக்கணும் சொன்னார் திருவாயிலே. அதனால நமகான் இதுல பெருமாள் என்ன பண்ணு இது இவ்வளவு இது அதிகம் அஞ்சலி பண்ணா போறோம் நமகா போறோம் வேறு சொல்லிட்டு பூவிட்டான் திரேமன் விஸ்வான் தேவ விஸ்வான் யோ ஜத் பிரஜ்ஜு தர்மேனோ பாபம் போகுது. ஜீவத்யானம் பரமாத்மானம் இதான் சொல்றேன். தத்துவத்தையும் தெரிஞ்சுக்கணும், சேதனை அசேதனங்க, சேதன வஸ்துக்கு ஜீவன், அசேத வஸ்துக்கு மரம் கட்டி உயிர் இல்லாத எல்லாத்தையும் இருக்கான். சேதனம் எப்படிப்பட்டது, அசேதம் எப்படிப்பட்டது, ஆத்மா ஜீவாத்மா எப்படிப்பட்டது, பரமாத்மா எப்படிப்பட்டது, பிரேமி அப்படி ஞானத்தை நீயா ரகசியம் மோட்சம் போகிற வழி அது ரகசியம். அந்த ரகசியம் மந்திரம் இது மந்திரம் துவயம் பரமேஸ்வரம் இது மூணு நிறைய ரகசியம் பண்ண போறாதா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்தம் 32 நிறைய கடைசி ஆதார கட்சியாளிகாரம் திசை கட்சியாளிகாரம் மிகவும் மூணு ரெண்டு இது மூணு ஆரம்பத்துல இருந்து மூலமந்திர ரகசியம் மூணு ஆறு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு 26 அதிகாரம் தெரிஞ்சீங்கன்னா 3 அதிகாரத்தை தெரிஞ்சுக்கலாம். பிரபத்தையும் கணகாரம் பண்ணி வரும் இவ்வளவு ஞானம் வரும் கையால ஞானம் ஜீவ ஜீவான ஞானம் பெருமான ஜீவான ஞானம் இப்படி பஜனம் பத்தியோட கீதம் கூட வரணும் புகழ்த்துக்கள் அதிகாரம் வந்தது பூர்வ காண்டம் தியாக காண்டம் பண்றது உத்தரகாண்டம் உத்தர மீமாசை புகழ்ந்து அர்த்தங்கள் அந்த உபரிசை ஒவ்வொரு எத்தையும் போயிருக்கு முக்கியமான தசை போயிருக்கு 108 உபரிசு இன்னும் கூட எத்தனை வருஷத்து இருக்கு சில்ற வருஷத்துக்கு நிறைய இருக்கு. உபரிசத்து பெருமாளை பத்தி தான் சொல்லணும், அது யாகத்தை பத்தி பெருமாளை சொல்லாது. உப நிஷா உபயம் பெருமாள் பக்கத்துல இருக்கும் நிஷம் பக்கத்துல அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஞானம் உள்ளது அது பக்தி வாகத்தை பத்தி சொல்றது அது புரியுமா புரியாது. அத்திஜமிக்கிறாட்சி இதெல்லாம் கருவணும் ஆனா அச்சிஞ்சனுக்கு சரணாகதி அதிர்ந்தீங்க சொல்லிட்டாரு சத்தியம் பண்ண முடியாது. அச்சிஞ்சனா நீங்க ரெண்டு பேரும் இதே வந்து இப்படி திரும்ப போனோம் பெருமான ரெண்டு பேரும் சேர்ந்து அது ஆனா இருந்தால் நான் தர்மம் இன்னைக்கு பாவம் பண்ணி வரேன் நீ கூட்டது இல்லையே தர்மம் பண்ணேன் சர்வ பாவே அதனால நிறைய பழு தரம் மோசம் தானே பாப்பத்தை தொடக்கிறேன் பாப்பம் வந்து இருக்கு எவ்வளவு பதில் தர மாட்டேன் உங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய அதனால கர்மயோகம் ஞானயோகம் பக்தி வரம் தர கர்மயோகம் என்ன பெரிய தரக்கூடிய அத்தனை யாகங்கள் அரசிக்கிறது சதக்கிறது யாரும் பண்ணிட்டாமா எந்த பாத்துக்கு போயிடுறோம் அதனால இன்னும் வந்து விரோதம் பண்ண வருவோம் அழிக்க வருவான் நோக்கவர் யாகமாச்சேன் உண்டு ஆச்சாரிய சொன்ன சாஸ்திரங்கள் கொண்டு கேள்வி கொண்டு பக்கத்துல இஷ்டம் இல்லாம இந்த யாகம் பண்ண இந்த படம் யாகம் பண்ண சொல்லி வருது என்ன வருது அந்த யாரும் யோகமா அதே வர்றதில்லை எதையும் பெருமாளுடைய கர்மா கைத்தேரனை பண்ணலாம் அது பண்ணது கர்ம யோகம் மதவங்க உபசரம் பண்ணாலும் பண்ற அது மது மோட்சத்துக்கு ஒளிவருக்கும் கருத்து யோகம் ஞான யோகம் பரமாத்மாவையும் படிச்சும் தெரியும் தன் சொரூபம் தெரியும் ஞானத்தாலேயே பகவான் அனுபவித்தது ஞான யோகம். கர்மயோக ஞான யோகத்தை அப்படியே அத்தியாசம் வந்து பக்தி யோகம் பெருமாளுடைய திருவையே அவனுடைய ரூபம் சொரூபம் விபவம் எல்லாத்தையும் அப்படியே தியானம் பண்றது நிச்சயமான போக மற்ற வேலை பூரி தான் வேறு இன்னைக்கு பற்றி புரிஞ்சது கிடையாது இன்னைக்கு போனோம் நாளை போகணும் இன்னைக்கு போனோம் அடுத்த மாதம் போகணும் அடுத்த வருஷம் போகணும் ஜென்மம் ஒழிய போனோம் வேறு ஜென்மம் போனாலும் தொடர்ந்து போறோம் பக்தி யோகம் எப்படி போனோம் விட்டு விட்டு பண்ணக்கூடாது கையில் தாளா வந்து எண்ணெய் விட்டா அப்படி எங்கயா பிரேக் இருக்காரு தண்ணி விட்டு விட்டு விட்டு வரும் கையில தாளாக அவிச்சின்னமா பகவானுக்கு சேஷ போதுனா அவன் தான் அதீனமா இப்படி பண்ண பக்தி யோகம் ஞான கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் கொடுக்குற பிராட்டி கர்மயோகமா அனுபவி பக்தி யோகமா பண்ணு ஞானயோகமா பண்ணு பயப்படையே வேண்டாம் திருநாய் பண்ணு இதெல்லாம் பண்ணா ஆத்மாவலோகனம் ஜீவாத்மா சாட்சா பண்ணா பரமாத்மாவை சாட்சா பண்ணலாம் இதெல்லாம் முடியலையே ஆழ்வார்கள் ஆழ்வார் பாசுரம் நான் ஒண்ணும் பண்ணலையே நெல்லை பண்றேன் நம்ம ஆழ்வார் நோட்டிலே நுண்ணறிவிலே ஆகியமே ஒன்றும் அரவிணையம்மாவை கேட்டு தாமரை சென்னலோடு வளர் இனி வேற வந்து வீட்டும் தெந்தாய் உனக்கு வயலும் சொத்தன் வந்துவேன். எவ்வளவு உரைகள் சொல்றது, பெருமாக்கள் சொல்றது, நல்லதுதான். சொத்தன் வந்துகிறேன். உன்னை விட்டு போறது, உன்னை விட மாட்டேன். அப்ப என்னையும் உன்னை விட்டு ஒன்றும் பார்த்தேன். எது பண்ணாலும் ஒன்னும் இல்லாத நான் எதையும் பார்த்ததில்லை. அது மட்டும் தெரிஞ்சது. யார் நீ? அது என்ன பாம்பனையில பத்திருக்க கூடியவன், வைகுண்டத்தையும் பாம்பாக சார்ந்திருக்க கூடியவன், கங்கா குலகம் அப்படிக்கக்கூடியவன், ஸ்ரீராமத்தில் படுக்கையா இருக்கக்கூடியவன், பாதிக்கையா இருக்கக்கூடியவன், அப்படி அறவின் அணை அம்மா உன்னை அமைச்சிட்டு இருக்கான், அணையாவும் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய வானமாவதி திவிஜயத்தை போய் நான் அனுபவிக்கிறேன். கிரியவரமங்கிற நகர்ந்து இந்த வானமாவதி திவிஜயத்திற்கு அங்க என்ன சமந்தியான ஊராது என்ன ஊர் மலர் சேத்துல வயலுல நெல்லுதான பயிர் விடுவோம். அது கொஞ்சம் இருந்தா போகும். தாமரைக்கிட்ட குளமாடி இருந்தாலும் தாமரை வரும். அந்த ஊர்ல நெற்பயிர்கள் தாமரை வரும். அப்போ ஜலம் சமர்த்தி கேட்டு தாமரை சென்னரோடு மலர் சிறி விதமங்கிற வீட்டிலிருந்து என்றாய் நான் வந்து பதுவா நான் வந்து நான் மட்டும் பதுவா போடுவேன் கேட்டுக்கோன்னு எப்படி அவர் பிரதங்கண்டாம் மண்டலே கர்மயோகம் மண்டலே இதே மாதிரி கொண்டிருக்கூடிய அறிவிக்கிறார். குறைத்து மூன்றவை ஓம்பும் குறுகள் அந்த நமையில் அன்னை ஒழித்துட்டேன் எங்கனில்லை என் நிலம் பத்தமல்லேன் கழிப்பு எங்கொன்று நன்றி கடல் வண்ணா அழித்து எனக்கு அருள் செய்தி கண்டாய் அரங்கமானி சீரங்க பெருமாளை பார்த்தவர் எந்த பெருமாள் தெரியுமாட்டார் தொடர் சீரங்க நான் பார்த்து செய்கிறேன். குளித்து மூன்றாளி ஓம்பும் பெருமா பண்ணலை மூன்று நாளி ஓம்பும் மூணு அக்னிஹோத்திரம் பண்றதுக்கு மூணு உபவாசம் பண்றது அக்னிஹோத்திரம் வேணும். மூணு அக்னி அவர் உபவாசம் பண்ணி ஆகணும். யாகபத்தியம் தட்சிணாக்கி ஆதவனியம் மூணு அக்னி உண்டு. அது பண்ணாலும் யாகம் பண்ணலாம். அக்னிஹோத்திரம் தினம் பண்ணியா யாகம் பண்ணுவது அக்னிஹோத்திரம் பண்ணுவா இந்த மூணு அக்னி உபவாசம் ஆகணும். நான் அக்னிஹோத்திரம் பண்ணா இல்ல அக்னிஹோத்திரம் பண்ணா பிராமணன் பிராமணன் வேத அத்தியம் பண்ணும் வேத எழுதி வந்தது யாகம் பண்ணுறதுக்காக வந்தது வேதம். வேத எழுதி யாகம் யாகத்தை முக்கியமானது அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம் வேதனுடைய பழம் எழுதின அக்னிஹோத்திரம் குளித்து முன்னாடி தினமும் குளித்து நான் அக்னிஹோத்திரம் பண்ணல குளிக்க கேட்பா குளித்து அர்த்தம் பிரியை எழுதாம் நான் மூலாக்கியா சொல்வேன். அதனால ஸ்நானம் பண்ணா எல்லா கருமா வராண்டிக்கிறோம். அப்படிதான் குளித்து முதல்வர் குளித்து போட்டுவிடும். குளித்து யாருன்னா பண்ணவனே அவரது காரணம் பண்ணுவா அங்கே ஒரு உதவி உண்டு வரையும். இப்படிதான் பண்ண பிராமணன் அப்படி பிராமணன் நானே பிராமண தண்ணி இழந்தேன். குளித்து மூன்றாலே ஓம்பும் குறுகள் அந்த நபரனை ஒழித்திட்டேன். சாத்மானுக்கும் எனக்கு கிடையாது. அதுவும் தெரியாது. கிழமையோரும் அவரும் கிடையாது. ஞான யோகம் கிடையாது. பக்தியோரும் கிடையாது. நின்றும் பக்தன் அல்ல எதுவும் நான் சந்தோஷப்படுறது. நான் பக்தன் கங்கநாத பக்தன் ஒரு பிராமணன் புரிய அதை எடுத்து வந்து சொல்றது என்ன கிடையாது. கர்மயோகம் கிடையாது. ஞான யோகம் கிடையாது. பக்தம் கிடையாது. நம்பி பரிபூர்ணம் கூடா நம்பி தான் பரிபூர்ணம். நீங்க எல்லாத்தையும் பரிபூர்ணம் பண்ணிப்பேன். சமுதிரமான சுவாவம் உள்ளவர். சமுதிரத்தின் கிட்ட போனாலே சில்லு குளிச்சு வரும். சாபகரம் ஆத்தியாத்மிகரைத்து போக்கிறவனை சில்லுக்கு கூடியவனை திறவண்ணா அழித்திறக்கு அதான் சில்லிதான் என்பதை கொடு என திருப்பி இறைந்தவர்களை தொடர்ந்து அப்படிப்படக்கூடிய நகன் மணி தோசி அளவந்தா தோற சொல்ற நகன் மணி தோசி திரும்பிகளே ஞானியோகம் பக்தியெல்லாம் பண்ணல. அதனால பக்தி மாதம் கேளாது உண்டு பக்தி உரம் தெரியாது. இதே மாதிரி ஆதரவு அதை வச்சோம். அதனால தோற்ற சொல்றாரு இருந்தா மண்ண விட மாட்டேன் ஒன்னு விட மாட்டேன் நல்லது சதகம் அதுவாரு சதகம் தருது நாதம் உதயம் நான் நீ இல்லாட்டா யார் யார் நாதன் நீ இல்லாத நாதம் உடையவன் அல்ல நாதன் ஆயிடுச்சு அதான் நான் இல்லா நீ இல்ல என்னவாறு இருக்கிறவள் மட்டமான அதை பாவ காப்பாற்ற காப்பாற்ற உனக்கு பெருமை அப்ப நீ என்ன விட்டு இல்லை என்ன ஆகுது பெருமாள் விட மாட்டாங்க போட்டி போட்டு பெரியாறு வாசலாம் பகவான் சேலம் அடைக்கிறார்கள் என்ன பெருமாள் போட்டிக்கு அகிஷ்டன் மாபராஜ நீ மட்டும் தான் சொல்லியா என்னடியார் அடி செய்தார் செய்தார்கள் நன்றி செய்தார் நல்லதாக திருவரங்கம் தங்கள் அப்படி பெருமாள் ரெண்டு பேர் சேர்த்தங்கள் திருவரங்கம் தங்கள் ரங்கநாதனை அனுபவிக்கிறார் ரங்கநாதனை அந்த ரெண்டு பேர் அனுபவிக்கிறார் இந்த சுலோகத்தை என்ன சொல்ற முக்கியமாக கர்மயோகம் என்ன இல்லை பயணம் போகணுமா இச்சா அது முடியலையா முடியலையே வந்தா வேற யோகம் ஞான யோகம் முடியலையா இருந்தாலும் நீ பாபத்தான் போக்கல சொல்லிட்டேன் நிறைய பெருமாள் நாளைக்கு முடிக்கிறான் உபநாசம் முடிக்கிறேன்.